கொல்லும் சக்கரே கொள்ளிதோ நீ வெல்லவோ கல்லும் சக்கரே கொள்ளிதோ நீ வெல்லவோ கல்லும் சக்கரே கொள்ளிதோ நீ வெல்லவோ கல்லும் சக்கரே கொள்ளிதோ நீ வெல்லவோ சந்தேயோடு மாறு